ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பரமார்த்த ஸ்துதி தனுர்மாசத்துல அனுபவிச்சிருக்கோம். குருபிஸ்தனன்ய சர்வபாவைஹி குணசிந்தௌ கிருத சம்ப்ளவஸ்தீயே ரணபுங்கவ வந்திபாவமிச்சன் அஹமஸ்மியேகமனுக்ரஹாஸ்பதம் தே. பெருமாள ரணபுங்கவா அப்படின்னு சம்போதனம் பண்றார். ரணபுங்கவன் அப்படிங்கிற பதத்துக்கு விக்கிரகம் எப்படி சொல்லணும்னா, புமாம்ஸ்சாசௌ கௌஷ்ச புங்கவா. புமானாகவும், அதாவது புமான் அப்படின்னா ஆணாகவும் இருந்து கொண்டு மாடு போலையும் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அர்த்தம் என்னன்னா, யுத்த போரேறு அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றாரோ இல்லையோ, போரேறு அப்படின்னா போர்ல சாமர்த்தியம் உடையவன், காளையை போன்றவன், காளையை போல பராக்கிரமம் உடையவன் அப்படின்னு. சிம்ஹோ மானவ கஹான்னு சொல்லுவா, சிம்மம் போல இருக்கான் அவன் அப்படின்னா, அவன்கிட்ட சிம்ம பராக்கிரமம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ரணபுங்கவன் அப்படின்னு சொன்னோன்னா, யுத்தத்துல காளையை போல கம்பீரமானவன், சாமர்த்தியமுடையவன் அப்படின்னு. அது ராமனுக்கு தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா 14,000 ராட்சசால ஏகாக்கியா அவளே சொல்றாளே ராமாயணத்திலேயே, சதுர்தச சஹசிராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம். 14,000 ராட்சசா, ராட்சசான்னா சாதாரண காரியம் பண்றவா இல்ல, பீமகர்மணாம் கொடும் செயலை செய்யக்கூடியவர்கள் இந்த 14,000 ராட்சசாள். ஆனா அவர் அவளை எதிர்த்து போர் சண்டை போடுறவர் யாரு அப்படின்னா, ஏகஸ்ச ராமஹா, ஒரே ஒரு ராமன். 14,000 இன் வாசஸ் ஒன்னு, இது ரேஷியோவே சரியா இல்ல. 14,000 பேருக்கு ஒருத்தரே ஒருத்தரா, அந்த ஒரு இந்த ராட்சசாலோ குடும் செயலை செய்யறவா, ராமன் எப்படிப்பட்டவர்னா ஏகஸ்ச ராமஹா ஒரே ராமன். அவர் எப்பேற்பட்ட ராமன் அப்படின்னா தர்மாத்மா, அவர் தர்மாத்மாவான ராமன். மேஜிக் எல்லாம் பண்ணி அவளை சாவடிக்க மாட்டார். யுத்தம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற தர்மத்தை மீறாத காரியம் பண்றவர் ராமன். அப்பேற்பட்ட தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு வானத்திலேருந்து தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வர அனுபவம். இப்படி யுத்த சாமர்த்தியம் அந்த 14,000 ராட்சசாலையும் துவம்சம் பண்ணர் அர்த்தாதிக முகூர்த்தத்துல அப்படின்னு நாம வந்து ராமாயணத்துல அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம்தான் சீதை வந்து தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், வயிற்றுல கையை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாலாம் சீதை குகையில். என்னடா இப்படி 14,000 பேர் நம்ம மாத்துக்கார் ஒரே ஒருத்தரா இருக்காரே, எப்படி சண்டை நடக்க போறதுன்றதுல கவலை சீதைக்கு தான் ஜாஸ்தி. அப்போ சீதை என்ன பண்ணாள்னா, சர்வம் ஜயதி அப்படின்னு இந்த ரிஷிகள்லாம் கோஷம் பண்ணாளாம். ராமன் ஜெயிச்சுட்டு விஜயராகவனா, இந்த பெருமாள் திருநாமம் விஜயராகவன், ராமாவதாரத்துல விஜயராகவனா அப்படின்னு நிக்கிறச்சே சர்வம் ஜெயத்தின்னு இந்த ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் கோஷம் பண்ணா, அதை கேட்டுட்டு சீதை நேரா ஓடி வந்து பெருமாளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலாம். எப்பேற்பட்ட ராமனை கட்டி பிடிச்சிருந்தானா, சத்ருக்களை ஒழித்த ராமன், சத்ருஹந்தாரம். சத்ருக்களை ஒழிச்சதுனால மட்டும் ராமரை கட்டி பிடிச்சிக்கலையாம். மகர்ஷி நாம் சுகாவகம், மகர்ஷிகள் இருக்காளே தபஸ்விகள், அவளெல்லாம் எத்தனால இந்த டெரரிஸ்டுகள் குடும்பப்படுத்தின்னு இருந்தாலோ இல்லையோ, அந்த டெரரிஸ்ட காலி பண்ணி ரிஷிகளுக்கு க்ஷேமத்தை கொடுத்தவர், கிருதக்ஷேமாச்ச தண்டகானு தண்டகாஹா அப்படின்னு சொல்லி ராமாயணத்திலேயே வருது. அப்ப ஏற்பட்ட ராமனை கட்டி பிடிச்சிருந்தாளாம். பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, சந்தோஷமா ஆகி பெருமாளை கட்டி பிடிச்சிருந்தான்னு ஒரு அர்த்தம். ஹிருஷ்டா பபூவ அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பபூவ, பபூவன்னா ஆனாள்னு அர்த்தம். ஆனாளா, என்ன ஆனாள் அப்படின்னா சீதையாக ஆனாள். ஏன் இதுக்கு முன்னாடி சீத்தையா தானே இருந்தா, இப்ப என்ன சீத்தையா ஆனாள்னு சொல்லணும்னா, இத்தனை நேரம் அவளுக்கு உயிர் இருந்தா மாதிரியே அவ ஃபீல் பண்ணலையாம். ஏன்னா பெருமாள் தனியா சண்டை போடுறாரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வைத்த பிடிச்சுன்னு உட்காந்து இருந்த சீத்தை அவ இருந்ததாவே அவன் நினைச்சுக்கலையாம். இப்பதான் அவ ஆனாள் பபூவ அப்படிங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். ஹிருஷ்டா ஆனாள், அதுக்கப்புறம் சிரித்தாள், சிருஷ்டான சந்தோஷம் அடைந்தாள்னு அர்த்தம். வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, தன்னுடைய பர்த்தாவான ராமனை கட்டி தழுவினாள். கட்டி தழுவினாள் அப்படிங்கிறது மைதிலி திருடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவிரணா அப்படின்னு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் பரிஷஸ்வஜேன்னா பரிதஹா சஸ்வஜே, பரிதஹ நாலா பக்கமும் சுத்தி சுத்தி கட்டி பிடிச்சிருந்தாலாம். எதுக்காக அப்படின்னா அங்கங்கே அம்பு குத்தி காயமாக இருந்ததாம் பெருமாளுக்கு, அதுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்த மாதிரி தாயாரோட அணைப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதே தான் இங்கே சுவாமி தேசிகன் ரணபுங்கவா அப்படிங்கிற பதத்தில் சாதிக்கிறார். இந்த ரணபுங்கவன், ஹே ரணபுங்கவனே, உன்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் பிரார்த்திக்கிறேன். வந்திபாவமிச்சன்னு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வேற எதுவும் நான் ஆசைப்படவே இல்லை. வந்தி வந்திகள் அப்படின்னா யார் யாரெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு வந்திகள்னு பேர். அந்த காலத்தில் ராஜாக்களாக இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்திகள் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பா. அவ காரத்தால் ராஜா எழுந்துக்கிறச்சே பராக்கிரம ராஜா ராஜாதிராஜ ராஜகுலோத்துங்க ராஜமார்த்தாண்ட அப்படின்லாம் சொல்லி கட்டியம் சொல்றி அவளை எழுப்புறவா. ராமாயணத்திலே வருது, பரதன் வந்து சம்ஸ்காரங்கள்லாம் தசரதனுக்கு பண்ணதுக்கப்புறம் வந்து படுத்துட்டு இருக்காரு, மத்த நாள் காரத்தால் இந்த வந்திகள்லாம் வந்து எழுப்புறா, முரசு கொட்டி பரதன் ராஜா அப்படின்னு சொல்லி எழுப்புறா. உடனே பரதன் கத்துறாரு, நான் என்ன ராஜான்னு நினச்சின்ட்டீங்களா, நான் ராஜா என்றைக்கும் கிடையாது, ராமன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அயோத்தியா காண்டத்தில் இந்த விஷயம் வருது. அந்த மாதிரி வந்திகள் அப்படின்னா ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கும் வந்திகள்னு பேர், ஸ்தோத்திரம் பண்ண ஆசைப்படுறவாளுக்கு வந்திகள் அப்படின்னு பேர். பாதுகா சாஸ்திரத்தில் கூட வந்தி வைத்தாளிக பத்ததி அப்படின்னு, வந்தி வைத்தாளிக பத்ததின்னு ஒரு பத்ததி உண்டு. அப்போ வந்திபாவமிச்சன்னு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட நான் உனக்கு ஒரு அனுகிரக அகமஸ்மியேகம் அனுகிரகாஸ்பதம் தே, உன்னோட முக்கியமான தயைக்கு பாத்திரமாக இருக்கேன். நான் சரி இருந்துட்டு போ, அதனால என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு, உன்கிட்ட நான் இவ்வளோ தய உன்னோட ஸ்தோ உனக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறது எப்படி அப்படின்னா, எனக்கு தானாலாம் அந்த ஆசை வந்துடல, எங்கள் ஆச்சாரியால் என்னை அப்படி பழக்கி வச்சிருக்கா. தொதனன்ய சர்வபாவைஹி குருபிஹி, உன்னிடத்துலயே வேறு உன்னிடத்துல தான் எல்லா பாவமும் அவளுக்கு. பாவம் அப்படின்னா மனோவாக்காயங்களாலும் திரிகரணத்தினாலையும் உன்னை தவிர வேற ஒருத்தர் நினைச்சதே இல்லை. மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. மறந்து போய் கூட இன்னொருத்தரை சேவிக்கிறது கிடையாது அவளுண்ட, அப்பேற்பட்ட பரமேகாந்திகள் ஆச்சாரியர்களால வளர்க்கப்பட்டவன் நான், அவா கிட்டையே பாடம் கேட்டவன் நான், அவளுடைய அனுபவங்களையே பார்த்துண்டு வளர்ந்தவன் நான் அப்படின்னு சுவாமி தன்னை சொல்லிக்கிறார். உனக்கு வேற ஒரு உன்னை தாண்டி வேற ஒரு தேவதை கிட்ட போய் நிக்கிறவா இல்லை எங்க ஆச்சாரியாள் பெரியாழ்வார் சொல்றச்சே, உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், உனக்கு சகலவித கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறவன் நான், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து சே உன்னை விட்டுட்டு இப்ப ஏற்பட்ட உன்னை விட்டுட்டு உன் கைங்கரியத்திலேயே எல்லா அரசத்தையும் அனுபவிக்கிற உன்னை விட்டுட்டு இன்னொருத்தட்ட போய் நான் நின்றேன்னா அது யாருக்கு தெரியுமா, அவமானம் உனக்கு அவமானம், நின் சாயை அழிவு கண்டாய், உனக்கு அது பெருமையா இருக்காது. ஹெச்ஓடிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு ஆபீஸ் பாய்க்கு அசிஸ்டன்ட் அசிஸ்டண்டா வேலை பார்த்தா அது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்காது இல்லையோ. அந்த மாதிரி உன்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு பெருமை, உன்கிட்ட இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, உனக்கும் பெருமை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு. அந்த மாதிரி இடத்திலேயே மனோவியாபாரங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவா எங்க ஆச்சாரியாள், வேறொருத்தர்ட்டையும் மனசு வைக்காதவா எங்க ஆச்சாரியாள் அப்படிங்கறது இல்லன்னு சொல்றார். அவ காட்டின வழியில தான் நானும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு. த்வதீயே குணசிந்து கிருத சம்ப்ளவா, ஆனா அவ சொல்லி கொடுத்த மாதிரி உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா உன்னோட கல்யாண குண சமுத்திரத்துல மூழ்கிட்ட நான் மொத்தமா, உன்னோட கல்யாண குணங்களாகிய சமுத்திரம் இருக்கே அதில் நான் மொத்தமாக முழுகிடுறேன், அதில் என்னால் பேசுறதுக்கே எனக்கு எதுவும் தெரியல, வாயில் வார்த்தை வரல அப்படிங்கிறார் சுவாமி. இதே வரதராஜ பஞ்சாசத்தில் சொல்கிறச்சே, ஆழ்வார்கள்லாம் உன்னை சேவித்து வாயடைச்சி போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லி வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஆழ்வார்களுக்கே இந்த நிலைமை என்ன, தனக்கு என்ன அப்படிங்கிறதையும் இங்கே வியங்கியமாக இந்த ஸ்தோத்திரத்தில் தெரியறது. பெருமாளை இவர் வந்து கல்யாண குணசாகரம்னு சொல்லலை. பெருமாளை கல்யாண குணசாகரம்னு சொன்னால் அது ரசமாக இருக்காது. ஆனால் கல்யாண குணங்களாகிற சாகரத்தை பெருமாள் உடையவன் அப்படின்னு சொன்னாதான் அர்த்தம் சரசமாக இருக்கும். ஏன்னா கல்யாண குணசாகரம் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டான்னா பெருமாளே ஒரு குணந்தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சின்னுருவோம். மற்றவா எப்படி சொல்கிறாளோ நிர்குணம் அப்படின்னு பெருமாளை சொல்கிறாளோ அந்த மாதிரி நாம் பெருமாள் கல்யாண குணம் தான் பெருமாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அது அர்த்தம் இல்லை. கல்யாண குணங்களை குணங்களாகிய சாகரத்தை உடையவன் பகவான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல தேசிகனுடைய திருவுள்ளம். அந்த அந்த சாகரத்தில், கல்யாண குணங்களாகிய சாகரத்தில் நான் ஒரு ஸ்நானம் தான் பண்ண வந்தேன், பிராத்த ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கலான்னு பார்த்தா அந்த சமுத்திரத்துலேருந்து எனக்கு வெளில வரவே தெரியல. அந்த அதுலேருந்து எனக்கு வெளில வரத்து அந்த அந்த ஒரு குணத்தை அனுபவிச்சா இன்னொரு குணத்தில் அனுபவிக்காமல் இருக்க முடியல. ஒரே குணத்திலே அமிழ்ந்துட்டு இருக்கேன், அடுத்த குணம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு நாடி இல்லை. ஏன்னா ஒரு குணமே அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறார். ஒரு ஒரு கல்யாண குணங்களும் அப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு பெருமாளை நீர்நிலைகளாக இந்த மாதிரி சமுத்திரமாகவும் சரி நதியாகவும் சரி வர்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப பிராச்சீன பத்தியிலேருந்தே இருந்துட்டுருக்கு. நம்மாழ்வார் சொல்கிறச்சே, சீர்கடலையுள் பொதிந்த சிந்தனையேன் தன்னை ஆர்கடலாம் செவ்வே அடர்த்துன்னு பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் சீர்கடல் அப்படின்னா கல்யாண குணங்களே குணங்களாகிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை வச்சுட்டுருக்கிறவன் பகவான் அப்படிங்கிறது நம்மாழ்வார் சொல்கிறார். இதே நம்மாழ்வார் திருவாமொழியில் தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையே அப்படிங்கிறார். இந்த கல்யாண குணங்களில் ஸ்நானம் பண்ணுறது அப்படின்னா அந்த குணத்தை அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்நானம்னா இந்த சாதாரணமாக சொல்கிற குளியல் இல்லை. அந்த நீராட போது வீர் போதுமினோ நேரிடையீர்ன்ற பாசுரத்துலையும் பகவத்குணங்களை சம்ஸ்லேஷிக்கணும், பகவானை சம்ஸ்லேஷிக்கணும், பகவத்குணங்களை அனுபவிக்கணும்ன்றது தான் அர்த்தமே தவிர போய் குளிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அதனால் அப்பேற்பட்ட கல்யாண குணத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த விஜயராகவன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஆக இந்த ஸ்தோத்திரத்தில் என்ன சொல்கிறார், ஹே ரணபுங்கவா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும், உனக்கு வண்டியாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை எங்கேருந்து கத்துண்டேன் நான், உன்னிடத்து உன்னை தவிர வேற ஒருத்தரை தெரியாத ஆச்சாரியாள்கிட்ட, உன்னை தவிர வேற எதையும் சிந்தனை கூட பண்ணாத ஆச்சாரியாள்கிட்ட இந்த வந்திபாவத்தை நான் கற்றுண்டேன். அதுலேருந்து எனக்கு வந்திபாவம் வேணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த உன்னுடைய குண சமுத்திரம் இருக்கே, உன்கிட்ட இருக்கிற இந்த கல்யாண குணங்களுடைய சமுத்திரத்தில் நான் முழுகினேனே தவிர என்னால் அதுலேருந்து எழுந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல அப்படிங்கிறார் சுவாமி. அப்போது அதனால என்ன கேட்குறாருன்னா, அகமஸ்மியே கம் அனுகிரகாஸ்பதம் தே, அதனால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணி என்னை கரை சேர்த்தேன்னாக்க உன்னை பற்றி நான் நாலு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உன்னோட குணங்கள் வல்வினையேன ஈர்கின்ற குணங்களை உடையாய், நம்மாழ்வார் சாதிக்கிறார். என்ன போய் உன்னோட குணங்கள்னால ஈர்க்கின்றன அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க, மேக்னெட் மாதிரி பெரிய மேக்னெட் எடுத்துன்னு வந்து ஒரு சின்ன இரும்பு முன்னாடி வச்சா அது தானாக அந்த மேக்னெட்டில் காந்தத்தில் போய் ஒட்டின்றோம். அந்த இரும்பு வஸ்து சின்ன இரும்பு வஸ்து வந்தாலும் அப்பேற்பட்ட என்ன நீ வந்து நான் ஒரு சின்ன பொருள் எதிர்க்க உன்னோட கல்யாண குணங்களை காமிச்சு அதில் நீ என்னை ஈர்க்கிற, ஆனால் உன்னோட குண சமுத்திரத்தில் என்னை பிடிச்சி தள்ளிட்டா என்னால் எழுந்துக்கவே முடியல, அதனால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணேன்னாக்கா நான் மேலே எழுந்து உனக்கு ஸ்தோத்திரங்கள் பண்ணுவேன், அப்போ தான் என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், உன்னுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக நான் ஆனம் என்ன ஆக்கு நான் ஆறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகத்தை அடுத்து அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.